ശ്രീമാൻ വെങ്കടനാചാര്യ കവിതാർക്കികേശരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി യശ്ചവാകൃതിപര്യന്തായ ധിരാജ സരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന പദ്ധതീക്ഷം ദയാതിഥിൻ ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. യശ്ചാശ്രിതസന്ത്രാസധ്വാന്തവിധ്വംസനോദയ പ്രഭാവാൻസിതയാ ദേവ്യാ പരമവ്യോമഭാസ്കരഃ. ശ്രീശൈലവംശാത്മപിതാമഹസ്യ ശ്രീവാസസോരേ കരുണൈകപാത്രം ശ്രീദേവനാഥാര്യകുപാത്തബോധം രാമാനുജാര്യം ഗുരുവര്യമീഡേ. ശ്രീമച്ഛീശീലവംശ്യാദർഘഗുരുമണേ നീലമേഖാഖ്യദൂരേ താതാത്യാദവാപ്തശ്രീയുഗം സാങ്കവിജ്ഞാനപൂർണം ശ്രീവാസാത്താസൂരേ ജപിത സാദാത്തമന്ത്രപ്രധാനം ശ്രീപന്നാരായണാഖ്യം സമുഖകുലജം ഭാവയേ യായജൂകം. പിതാമഹസ്യാപി പിതാമഹായ പ്രാചേതസാദേശഫലപ്രദായ ശ്രീഭാഷ്യകാരോത്തമദേശികായ ശ്രീശൈലപൂർണായ നമോ നമസ്താത്. ഭരതായ പരം നമോസ്തു തസ്മൈ പ്രഥമോദാഹരണായ ഭക്തിഭാജാം യദുപജ്ഞമധേഷത പൃഥിവ്യാം പ്രതിതോ രാഘവ പാദുകാ പ്രഭാവഃ. കുജന്തം രമരമേതി മധുരം മധുരാക്ഷരവിദാശാഖാം വന്ദേ വാൽമീകി കോകിലം വാൽമീകേത്മനിസിംഹസ്യ കവിതാവനചാരിണഃ ശൃണ്വന് രാമകഥാനാഥം കോനയാതി പരാംഗതിം യഃ പിബന് സതതം രാമചരിതാമൃതസാഗരം മധുരസ്തം മുനിം വന്ദേ പ്രാചേതസമകൽമഠം ഗോഷ്പദീകൃതമാരാജിം അശകീകൃതരാക്ഷസം രാപായണ മഹാമാലാരത്നം വന്ദേ നീലാത്മജം അഞ്ജനാനന്ദനം വീരം ജാനകീശോകനാശനം കപീശമക്ഷഹന്താരം വന്ദേ ലങ്കാഭയങ്കരം മനോജവം മാർത്തതുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതം വരിക്ഷം വാതാത്മജം വാനരജൂതമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി. ഉല്ലംഘ്യ സിന്ധോസ്തലിലം സലീലം യശോകവന്ധ്യം ജനകാത്മജായ നൈവദാലങ്കാം നമാമിതം പ്രാഞ്ജലിരാഞ്ജനേയം അഞ്ജനേയമതിമാടലാനന്ദം കാഞ്ചനാദ്രികമനീയ വിഗ്രഹം പാരിജാതരമൂലവാദിനം ഭാവയാമി പൗമാനന്തരം യത്രയത്ര രഘുനാഥകീർത്തനം തത്ര ദത്തഗതമസ്തകാഞ്ജലിം ബാഷ്പമാരി പരിപൂർണലോചനം മാറുചിന്നമുദരാക്ഷസാന്തകം വേദവേദ്യേ പരേം ശ്രീജാതേത ശിരസാത്മജേ വേദ പ്രാതേത സാദാതീസാക്ഷാദ്രാമായണാത്മനാം തദുപഗത സമാസ സന്ധിയോഗം സമമധുരോപനതാർത്ഥവാക്യബദ്ധം രഘുവരചരിതം മുനിപ്രണീതം ദശശിരസശ്ച വധം നിശാമയധ്വം ശ്രീരാഘവം ദശരഥാത്മജമപ്രമേയം സീതാപതിം രഘുകുലാന്വയരത്നദീപം ആജാനുബാഹും അരവിന്ദതലായതാക്ഷം രാപും നിശാചര വിനാശകരം നമാമി. വൈദേഹീതൈതം സുരദ്രുമതലേ ഹൈമേ മഹാമണ്ഡപേ മധ്യേ പുഷ്പകമാസനേ മണിമയേ വീരാസനേ സുസ്ഥിതം അഗ്രേ വാചയതി പ്രഭഞ്ജനസുതേ തത്വം മുനിഭ്യഃ പരം വ്യാഖ്യാന്തം ഭരതാദിഭിഃ പരിവൃതം രാമം ഭജേ ശ്യാമളം. ശ്രീ സീതാലക്ഷ്മണ ഭരത ശത്രുഘ്ന ഹനുമത്തമേത ശ്രീ രഘുനന്ദന പരബ്രഹ്മണേ നമഃ. பாச்சு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ராமர் ஏத்துட்டே ராமர் பக்கத்துல இருந்துட்டு இருக்கா இதெல்லாம் பாக்குறா. அந்த தசரத சக்கரவர்த்தி அங்கேருந்து விமானத்துல அழைச்சு வந்துட்டாரா, அங்க பிரம்மா சொல்றாரு, இந்திரன் சொல்றார், பாரு உங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி மேலேந்து பாத்துட்டு இருக்க. அந்த தசரத சக்கரவர்த்தியே ராமர் சேவிக்கிறேன், சீத்த சேவிக்கிறேன், லக்ஷ்மண சேவிக்கிற, மூணு பேரையும் அனுகிரகம் பண்றாராம். ராமா எனக்கு சொர்க்கத்துல இருக்கிறது கூட சந்தோஷமா இல்ல, உன்னோட இருந்த நாள் தான் எனக்கு சந்தோஷமான நாள். ஏதோ காலம் வந்துட்டு நான் போக வேண்டி போயிட்டு அகையில நான் சொல்றதுக்கு போயிட்டேன். நீ இருந்த காலத்துல ரொம்ப சந்தோஷம், நீ 14 வருஷம் நீ வந்து என்னுடைய வார்த்தையை பரிபாலனம் பண்றதுக்காக காட்டுல இருந்தாச்சு. இங்க இருக்கிற தேவதைகள்லாம் சொன்னா இவெல்லாம் உன்னிடத்துல சரணாகதி பண்ணேன்னு சொன்னா அவாழ்வி காரியத்தையும் தேவ காரியத்தையும் பூர்த்தி பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷம். மீறி காலத்துல நிறைய யாகம்லாம் பண்ணிட்டு நல்லபடியா நல்லா இருக்கணும்னு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிடறேன். அங்க லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா தசரத சக்கரவர்த்தி, நீ என்ன நீ ராமருக்கு கைங்கரியம் பண்ணது ரொம்ப சந்தோஷம், மீதி நாள்லயும் ராமருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி சொல்றான். ராமர் சீதா திராட்டிய பார்த்து தசரத சக்கரவர்த்தி சொல்றா, ராமர் சார்பில் நான் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னா. புத்ரி ஸ்யாபாஷ்ய மதுரம் சனைஹி ஏனாம் வாசாம். புத்ரி ஸ்யாபாஷ்ய, சீதையை பார்த்து பொண்ணு அப்படின்னு கூப்பிடுறா. பொண்ணுன்னு கூப்பிட்டு தசரத சக்கரவர்த்தி சொல்ற முள்ள சொல்றா, சனைஹி ஏனாம் வாசாம் கர்த்தவியோ நது வைதேஹி மன்யுஹும் தியாகமிமம் பிரதி. ராமனிடத்துல கோச்சிக்காதம்மா, அவன் ஏதோ லோகாபவாதத்துக்காக பண்ணிருக்கான், அந்த அவ பிள்ளை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாள் இல்லையோ, அதே பிரகாரத்துக்கு தான் சொல்ற. நீ கோச்சிக்க கூடாதுமா, ராமம் மனசுல எப்பவும் கெட்ட எண்ணம் கிடையாது, அதுவும் ஒன் விஷயத்துல தவறான எண்ணமே கிடையாது, அகல நீ கோச்சிக்காதம்மா. ராமேணேதம் விசுத்தியர்த்தம் கிருதம் வை த்வத்விதைஷிணாம். உனக்கு நல்லத்துக்காக தான் இந்த காரியத்தை பண்ணாரு, தவிர ராமனுக்காக இல்லம்மா, ஆகையில நீ கோச்சிக்காத, பதவிப்படி ஏற்கனவே எப்படி இருக்கோ அப்படியே இருந்துக்கோ என்று சொல்லிட்டாராம். அவர் தசரத சக்கரவர்த்தி சேவிச்சுட்டு அவர் கிளம்பிட்டேன். அப்ப இந்திரனை பார்த்து பக்கத்துல பார்த்து ராமர் கேக்குறேன், சரி எனக்காக இவ்வளவு காரியம் பண்ணிருக்கேன், உங்களுக்காக சீதை எல்லாம் நான் ஏத்தண்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, எனக்காக எத்தனையோ குரங்கு எத்தனையோ கணக்குல வந்த குரங்குல குரங்கு போயிடுத்து, கொஞ்சம் குரங்குதான் இருக்கு, இந்த குரங்குகள்ல எத்தனை பேர் எனக்காக பிராணனை விட்டாளோ அத்தனை பேரும் உயிர் பிச்சு எழணும், இதுதான் நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றேன்னு கேட்கிறதா. அப்படியே அவட்டோன்னு எத்தனை குரங்கு இருந்தோ அத்தனையும் எழுந்துட்டு ஒண்ணு கூட பாக்கி இல்ல, மொத்தம் அப்படியே முழுசா வந்த மாதிரியே அத்தனை குரங்குகளும் போக முடியாது. அப்போ விபீஷணர் கூப்பிடுறான், இது இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்துட்டு நல்லா சீக்கிரமா அதை வந்து இப்ப எல்லா உபச்சாரத்தையும் ஏத்துக்கணும், ஒருவேளை லங்கைக்குள்ள வந்து எல்லாரும் உபச்சாரங்கள்லாம் ஏத்துட்டு இருந்துட்டு போகணும்னு பிரார்த்தனை பண்றான். அப்ப சொல்றே, ஐயோ என்னால இனிமே இருக்கவே முடியாது என்று சொல்றான். என்னத்துக்கு, ஏன் அப்படி சொல்றேன், எனக்காக பரதன் காத்தன் இருக்கார், பாவம், ஐயோ பாவம் பரதன், ஆகையால நான் வந்து போக முடியாது, சீக்கிரமா இனிமே காரியம் முடிஞ்சு போச்சு, நான் உள்ளெல்லாம் வரல, நாங்க மூணு பேரும் போயிட்டே இருக்கோம் என்று சொல்லிட்டேன். நீ ஒரே ஒரு காரியம் பட்டத்த விபீஷணன் சொல்றான், இவெல்லாம் உனக்காக சண்டை போட்டவா, இங்க இருந்துட்டு இருக்கிற இத்தனை வானராளும் அவளுக்கெல்லாம் பரிசெல்லாம் நீ கொடுக்கணும், உனக்கு என்ன முடியுமோ அது மொத்தத்தையும் கொடுந்தா, ராவணன் தான் நிறைய கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான, அது மொத்தத்தையும் எடுத்து வச்சு எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யத்தையும், சுக்ரீவன் குமார் இருக்கவளுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஆபரணங்கள் அதுகள்லாம் எல்லாத்தையும் பட்டாடைகள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் பரிசா கொடுத்தேரான். கொடுத்த பிற்பாடு இல்ல இல்ல எனக்கு நாழி ஆகி போச்சு, நான் எப்படி போறதுக்கு வழியை சொல்லு அப்படின்னா, அரை வேளையில ஒன்ன நான் கொண்டு விட்டுறேன், இங்க இருந்து இங்க புஷ்பக விமானம் இறந்துட்டு இருக்கு, இந்த புஷ்பக விமானத்துல ஏறிண்டாக்க உடனே போயிடலாம் அப்படின்னா. ஆகையால என் மனசெல்லாம் அந்த பரதனையே நினைக்கிறது. ராம சொல்றேன், தந்துமே பிராதரம் ரெட்டும் பரதம் துவரதே மனஹல் வேதன் குறியான் தேவஜனம் ராட்சது மாம் நிவர்த்தயிதம் யோசௌ சித்ரகூடம் உபாகதஹ சிரதா யாஜதஹ யஸ்ய வசனம் நக்ரதம் மயா. அன்னைக்கு பரதன் சித்திரக்கூட்டத்துக்கு வந்து என்னிடத்துல பிரார்த்தனை பண்ண நீ காட்டுக்கே போகாதேன்னு சொல்லி சொன்னார், அதெல்லாம் நான் கேட்கல. இப்ப 14வது வருஷத்துல நீ வராத போயிட்டு ஏன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொன்னா அவனுக்கு இதான் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நான் முன்ன போகணும், சீக்கிரம் போகணும் அப்படின்னா, அந்த விமானத்தை கொண்டு வா, சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு விமானத்தை கொண்ட உடனே கொண்டு வந்துட்டா இவா மூணு பேரும் ஏறிண்டாரு. அந்த ஏரிக்கட்சியை கூட பாக்கணும், அந்த புஷ்பக விமானத்துல ஏறிந்திருக்க எல்லா கீழே இருக்கிற ராட்சசாலாம் அப்படி இருந்திருக்கா. தத் புஷ்பகம் காமகமம் விமானம் உபஸ்திதம் பூதரசம் நிகாசம் திருஷ்டா ததா விஸ்மயமா ஜகாம ராம சதோமித்ரி உதாரவாசம் அருரோக ததா ராம தத்விமானமனோத்தமம் அங்கே நாதாய வைதேகீம் லஜமானாம் மனவினீம். அது ஒசரமா இருந்திருக்கு, அதுல படிக்கிட்ட எம்பி ஏறணும், அந்த எம்பி ஏறத்துக்கு ராமர் பார்த்தேரான் சீதைய அப்படியே தூக்கிட்டேரான். அத தூக்கிண்டு அத்தனை பேர் நடுவில் சீதையை தூக்கிட்டு விமானத்துல ஏறினா அவனுக்கு ஒரே பக்கமா போயிருக்கு, இத்தனை பேர் நடுவில் இப்படி பண்றாரு ராமர்னுட்டு அப்படி மூஞ்சி திரும்பிக்கிறான். லக்ஷ்மணேன விக்ராந்தே நதமஷ்மதா, கொஞ்ச நாள் முன்னதான் சொன்ன ராவணன் தூக்கி போன உடம்பு இது, நீ எப்படி என் பக்கத்துல வரலான்னு சொல்ல அந்த ராமர் இப்ப தூக்கிக்கிறான். இதுதான் பார்க்கணும், அது தூக்கிட்டு போத்த உடனே ஏறிட்டு அந்த அந்த கதவு திறந்திருக்கு, எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்றாரா. சுக்ரீவா நீ ரொம்ப பண்ண உபகாரம் பண்ண ரொம்ப சந்தோஷம், நீ கிருஷ்ணன் தேக்கி இந்த குரங்கெல்லாம் ஆயிடுச்சு, நீ போய் சேரு. ஹனுமான் நீ போயிட்டு வர, பீஷ்னா இங்க லங்கையில சொச்சமாயிரு, நாங்க மூணு பேரும் போயிட்டு வரோம்னு சொல்லி சொல்றாராம். அப்ப கைய கூப்பிண்டு சுக்ரீவன் விபீஷணன் எல்லாரும் கேக்குறானா, நான் இங்கேயே இப்படியே உன்னை விட்டுட்டு போறதுக்கு உன்னை போன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு விரும்பல ராமா, நாங்க மொத்த பேரும் அயோத்திக்கு வரணும், நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சிம்ஹாசனத்துல ஏந்து சீதா பிராட்டியோட பக்கத்துல உட்காந்துக்கணும், அதை பார்க்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையா இருந்துருக்கு, ஆகையால நாங்களும் வரமே. வா ஏரிக்கோ, இதுக்கு என்ன பெரிய பிரமாதம், எத்தனை பேர் எத்தனை லட்சம் எத்தனை கோடி போடணும், நாங்க நாலு பேர் மொத்த குரங்கு வந்துடுச்சு, லட்சத்தாலும் ஏறிட்டோம், எத்தனை பேர் வந்தாலும் அது கொள்ளும், அது அதுக்கு அதுக்கு லிமிட்டே கிடையாது. அந்த மாதிரி போயிட்டு ஏறி உட்காந்தாச்சு, மொத்தம் கிளம்பிடுத்து விமானம் கிளம்பிடுத்து போயிட்டு இருக்கா. அங்க போனா சீதா பிராட்டி சொல்லிட்டாளா, எனக்கு ஜன்னல் ஓரமா இடம் கொடுத்துரு அப்படின்னு. சீதா பிராட்டி ஜன்னல் ஓரமா இடம் கொடுத்துட்டாரு. நான் கூட முதல் முதல்ல ஏரோப்ளேன்ல போனேன் நானு. அப்போ ஏரோப்ளேன்ல போகச்சு நான் எல்லாம் சின்ன பசங்களை எல்லாம் இருக்கு செல்லும் போனதில்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 40 வயசுக்கு மேலதான் பிளேன்ல போனவன். சரி, மேலேந்து கீழே பார்த்தா எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ஆசை. அந்த சீட்டு அலாட் பண்ணச்சேயே கேட்டுக்கணுமா, நம்ம விண்டோ சீட்டு வேணும்னு கேட்கணுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்க போனா என்ன சீட்டு கொடுத்தா அந்த சீட்ல உட்காண்டேன். எனக்கு வந்தது நடு சீட்டு. இந்த நடு சீட்டுல வந்த உடனே நான் போய் அந்த நடு சீட்ல உட்காந்துட்டேன். உட்காண்டது பாடு ஜன்னலோட சீட்டு வந்தா தேவை போல தோணுச்சு எனக்கு. பஸ்ல போற மாதிரி சொன்னேன் நானு, பக்கத்துல ஒருத்தன் வந்தா அவன்கிட்ட பார்த்து சொன்னேன் நானு, இப்ப எனக்கு அந்த சீட்டை கொடுத்துடுறியா, நீ இந்த சீட்ல உட்காந்துக்கிறியா அவனை போய் கேட்டேன். நான் அவன் யார இறங்க பார்த்தான், என்ன பார்த்துட்டு அவன் சொன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல வர்றது நீங்க அப்படின்னா, கொஞ்சம் அவமானமா தான் இருந்து ஆமா அப்படின்னா, இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் மாத்திக்கலாம் முடியாது, என்ன சீட்டு யாருக்கு அலாட் பண்ணிருக்காளோ அதுதான், நான் இப்ப உட்காந்து வச்சேன்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்தாள்னாக்க அவளை உன்னை மாத்தி உட்காந்துக்கும் தான் சொல்லுவ, உனக்கு போனா போயிட்டு போது நீ வேணா இப்ப உட்காந்துக்கோ, நான் ஒண்ணும் வேணான்னு சொல்லல அப்படின்னு சொன்னான். இப்படி ஜன்னலோரமா சீதா பிராட்டி உட்காந்துட்டாளாம். உட்காந்துட்டு அங்கேருந்து வரச்சே சொல்றாளாம், தோபார் இந்த இடத்துல தான் ராவண வசம் பண்ண இடம், இந்த இடத்துல தான் இந்திரஜித்து விழுந்து கிடக்கிறான், இந்த இடத்துல தான் இந்திரஜித்து வசம் பண்ணன்னு ஒவ்வொரு இடமும் சொல்லிட்டு, ஏகதத்த வரச்சேதே பிரமாதி ராட்சதேஸ்வரா தவஹேதோர் விஜாலாட்சி நிகதோர் ரவணோமயா, உனக்காக தான் அந்த ராவண வசம் பண்ணன்னு. கொஞ்ச நாள் முன்ன ராமர் என்ன சொன்ன, உனக்காக நான் ஒன்னும் பண்ணல, இக்ஷ்வாக்கு வம்சத்து பிரபாவத்துக்கு இக்ஷ்வாக்கு வம்சத்துல இழுக்கு பிறந்தவாளுக்கு இழுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப ஜன்னல் ஓரத்துல உட்காத்தி வச்சிருந்து சீதா பிராட்டின்னு சொல்றேன் அந்த ராமர், உனக்காக தான் நான் இதை பண்ணேன்னு சொல்லி சொன்னேரான். அங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனா சேது, சேது அந்த சமுத்திரத்தை காண்பிக்கிறார். இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை தான் உன ஹனுமார் தாண்டி வந்த தெரியுமா, இவ்வளவு பெரிய சமுத்திரத்துல சேது பந்தனம் பண்ணது உனக்காக தான். ஏகசாகர் முத்தீர் ஏழ தாமிராத்ரி முழிதா வயம் ஏஷசேது மயாபத்தே லவணார்ணவே தவஹேதோர் விசாலாட்சி, உனக்காக தான் இதை பண்ண அப்படின்னு சொன்னான். அங்கிருந்து அண்ணன் பாக்குற அந்த சேதுக்கு எவ்வளவு விசேஷம் தெரியுமா, சேது பந்தயதே ஖்யாதம் த்ரைலோக்கேன ச பூஜிதம் ஏதத் பவித்ரம் பரமம் மகாபாதகநாதனம். இந்த சேது பந்தம், இந்த சேது போய் சீதா மாடினுமாக்கா எல்லா பாப்பத்தையும் போக்கடிக்க கூடியது, இது ராமர் சொல்றேன் இதுக்கு விசேஷம். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்துட்டு விமானம் வந்துட்டு இந்த இடத்துல தான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன். அங்கேருந்து பார்த்தா கிஷ்கிந்த வந்துதான், கிஷ்கிந்த வந்த உடனே இதுதான் சுக்ரீவனுடைய ராஜா, இந்த இடத்துல தான் வாலிவதம் பண்ண, இங்கதான் சுக்ரீவனுடைய ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இது கிஷ்கிந்தனுடைய. அப்போ சீதா பிராட்டி முள்ள ரெக்வஸ்ட் பண்றாளாம், இத்தனை குரங்கும் நீங்க அழைச்சு வரணும்னு சொல்றங்கோ, எனக்கு ஆசையா இருக்கு, இந்த குரங்குனுடைய மனைவிகள்லாம் இங்கேயே இருந்துட்டு இருக்காடோ இல்லையோ பாவம், அவ்வாறையும் அயோத்திக்கு அழைச்சு வரணும்னு ஆசையா இருந்துட்டு இருக்கு அப்படின்னாலாம். அன்னேஷாம் வானரேந்திராணாம் ஸ்ரீபிஹி பரிவிரதாஹ்யஹம் கந்துமிச்சே சகாஜோத்யாம் ராஜதானியம் தயா சக அப்படின்னா, அந்த அயோத்திக்கு நான் இவாளோட அவளும் வரணும்னு ஆசையா இருக்குன்னா, உடனே சுக்ரீவனுட சொல்லிட்டாராம், சீதா பிராட்டி ஆசைப்படுற பார்ப்பா உங்க மனைவி இல்லாம அழைச்சிட்டு வந்துருவா. அப்ப அழைச்சு வந்தோம்னா போய் தாரையிட்ட போய் சொல்றான் சுக்ரீவன், பாரு எல்லார் மனைவியும் அழைச்சிட்டு எல்லாரோடையும் வரணும்ன்ற சீதா பிராட்டி, எல்லாரும் ரெடியா இருங்கோ, சீக்கிரம் வந்துருங்கோ, நாழி ஆக்காதுங்கோ, நீங்க போய் ஒப்பனை எல்லாம் பண்ணிட்டு நாழி வைக்கணும் ஆகினாக்கா அதெல்லாம் முடியாது, ராமர் ரொம்ப அவசரமா இருக்க பாத்துனா. இங்கிருந்து ஒரு விமானம் வந்து இறங்கின உடனே குரங்கெல்லாம் பாக்குறதா, இது என்னடா இது விமானம் வந்து இறங்குறது, இதுல இருந்து அதுல இருந்து சுக்ரீவன் வேற இறங்கின உடனே இன்னும் உற்சாகம் ஆயிடுதும். இது பார்த்துட்டு ஒண்ணு யாரையும் சொல்றேன், எனக்கு கூட ஆசையாதான் இருக்கு, அயோத்தியில இருக்கிற பெண்ணெல்லாம் எப்படி இருப்பா, அவள்லாம் அழகா இருப்பாளோ என்ன இருப்பான்னு எல்லாரும் சொல்றா, நானும் பாக்கணும் தான் ஆசையா இருக்கு, நீ சொல்லிட்டே பாக்க போலாம் அப்படின்னா எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரமாவே அப்படியே கலப்பிட்டு அவசர அவசரமா ஓடி வந்துட்டாளாம். இதுக்கெல்லாம் அவசர அவசரமா ஓடி வந்ததுக்கெல்லாம் அப்புறம் ஒரு காரியம் இருக்கு, அது பாக்கலாம். அது இதை பார்த்து ஓடி வந்தா மொத்த பேரும் ஏறிண்டு ஆயிப்போச்சு. ஏறிண்டு அங்கேருந்து அவர் வருஷ வரிசையா கலந்துருக்கு, இதுதான் ஜனஸ்தானம், இந்த இடத்துல கரதோஷம் பண்ணோம், தோப்பாரு சித்திரக்கூட்டம் தெரியுது மாதிரி இங்கெல்லாம் தான் நம்மளாம் இருந்தோம் எல்லாம் சொல்லி கடைசியில பரத்வாஜ் ஆசிரமத்துல வந்து இறங்கிட்டேன். அந்த பரத்வாஜ் ஆசிரமத்துல இறங்கின உடனே பரத்வாஜரை போய் சேவிக்கிறா, இவா மூணு பேரும் சேவிக்கிறா, இத்தனை குரங்குகளும் வந்திருக்கு, புட்பக விமானத்தோட வந்திருக்கா, இதெல்லாம் பார்த்த உடனே அந்த பரத்வாஜருடைய ஒரு ஆதித்யத்துல அவர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாரும் சாப்பிட்டுதான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சாப்பிட்டு போற வரைக்கும் இருக்கணும், இப்போ வேற வழியே இல்லை. அப்போ ராமர் சொல்றாரு ஹனுமார் இடத்துல, பாரு நாம சாப்பிட்டு இவர் பரத்வாஜ் ஆதித்யம் இது மொத்தம் சாப்பிட்டு போற வரைக்கும் இருந்தோம்னாக்கா நாழி ஆயிடும், இப்பவே கடைசியில 14வது வருஷம் முடிய போறது, இந்த சமயத்திலேயே அவ பரதன் என்ன பண்றான்னு என்னமோ தெரியாது. ஒண்ணு, ரெண்டாவது விஷயம், அன்னைக்கு வேணா பரதன் வானான்னு சொல்லிட்டானே தவிர ராஜ்யம் வானா நீ வர வரைக்கும் நானும் ஜட்டையைதான் தரிச்சுட்டு இருக்க போறேன்னு தெரியறதுனால ராஜ்ய சாசனம் பண்ண பிற்பாடு சில சமயத்துல சில பேருக்கு ஒரு ஆசை வந்துடும், அப்புறம் விட்டு கொடுக்குவானான்னு நினைச்சிட்டு போனாலும் போயிடுவான். அப்போ அந்த மாதிரி எதனா அறிவித்தோம்னா என்ன பண்றது, நீ போய் அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றத பாத்துவான்னு சொல்லி அனுமார அணைச்சு வச்சேரான். அங்கேருந்து உனக்கு இடம் தெரியாதுன்னாக்கா இங்கேருந்து தாண்டி போ, சிங்கப்பேர் இருக்கு, அந்த இடத்துல குஹன் இருப்பார், குஹன் இடத்துல போய் நான் வந்ததை சொல்லு, குஹன் காண்பிப்பே, குஹன் காண்பிச்சிருந்தாருனாக்கா நீ அங்கேருந்து பரதன் இடத்துல போன்னு சொல்லி அனுமார அனுப்பிச்சுட்டான். அனுமார அனுப்பிச்சுட்டு பரதனிடத்துல இங்க பரத்வாஜர் இடத்துல கேக்குறே, பரதன் எப்படி இருந்துருக்கான், அவனுடைய எண்ணம் எப்படி இருந்துருக்குன்னு. அதுக்கு பரத்வாஜர் சொல்றே, பாதுகேட்டே புரஸ்கிருத்த சர்வஞ்ச குசலம் கிருஹி, அயோத்தியில எல்லாம் நடந்துருக்கு, நல்லபடியா இருந்துருக்கு, பரதன் உன்னுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பாதுகையினுடைய ராஜ்யமாக நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உமக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், என்னுடைய தபஸ்னால தெரியும், சர்வம் சமமை தத்விதிதம் தபசா தர்மவத்சலம், நீ எல்லாரும் சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமார் இங்க இருந்து சிங்கப்பேரபுரம் போனார், அவர் சாப்பிட்டு வந்தார் அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இங்க சில விஷயங்கள் சொல்லணும். இதுல என்னன்னா, ஹனுமார் போயிட்டு திரும்பி வந்தேன்னு சில பேர் சில புராணங்கள்லாம் சொல்லிருக்கு. சில புராணங்கள் வால்மீகியினுடைய வார்த்தை பிரகாரம் என்னன்னாக்கா, அங்க போய் சன்னிவேசம் எப்படி இருக்குன்னு பாரு, நீ வர வரைக்கும் அவர் பரதனுக்கு கணக்கு ராஜ்ய பரிபாலனத்துல எச்சை இல்ல, ராமர் தான் வந்து ராஜ்யம் பரிபாலனம் பண்ணணும்னு பரதன் நினைக்கிறேன்னா நீ அங்கேயே இருந்துடு. பரதனுக்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு எண்ணமா இருந்ததுன்னா எனக்கு சீக்கிரம் வந்து சொல்லு, நான் இதுல வந்து பாத்துக்கிறேன், நான் இப்படியே திரும்பி போயிடுறேன், எனக்கு அங்கதான் வரணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லை. இது அங்க போய் பாக்கிறேர் ஹனுமான், ஹனுமான் பார்த்த பிற்பாடு பரதனோடையே இருந்து வர்றார் வால்மீகி ராமாயண பிரகாரத்துக்கு. மீதி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்க சில இடங்கள்ல சொல்லிருக்கு, பரத்வாஜ ஆசிரமத்துல ஆகாரம் எல்லாருக்கும் சாதம் போடுறா, சாதம் போடச்சு ராமர் மாத்திரம் சாப்பிடாத இருந்துட்டு இருக்காரா, ஏன் சாப்பிடாத இருந்துட்டு இருக்காருனாக்கா யாரும் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கா, ராமர் சாப்பிடாத இருந்துட்டு இருக்காருன்னா ஹனுமார் அனுப்பிச்சிருக்கார், ஹனுமார் வந்த பிற்பாடு தான் சாப்பிடணும்னு நினைச்சுட்டு இருக்காராம். இத வாதமாமகன் மர்க்கட்டம்னு சொல்ற திருமங்கையாழ்வார் திருவரங்க பாசுரத்துல சாதிக்கின்றார். அப்புறம் அவன் வந்த பிற்பாடுதான் நான் சாப்பிடுவேன்னு பெருமாள் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த ஐதிஹியத்தை சொல்றா. இது எத்தனையோ பிரகாரம் இருக்கு, எப்படியானா இருக்கட்டும், இப்ப நம்ம வால்மீகி போன வழியிலே போவோம். நம்ம இவர் ஹனுமார் அங்க போறேர் குஹனை போய் பார்க்கிறார், குஹனுக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால. உடனே அவன் குஹனுமா சேர்ந்துட்டு ரெண்டு பேருமா நந்தி கிராமத்துக்கு போற, பரதன் எங்க இருந்துருக்காரோ அந்த இடத்துக்கு போற. அங்க போன உடனே பாக்குற பரதன் பாப்புறம் ஜட்டையை தரிச்சுட்டு அவர் பாவம் அப்படியே மகா தபஸ்வியாக இருந்துருக்கார். அவரிடத்துல போய் சொல்ற, இது ராமனையா அந்த மந்திரிகளோட கூட ராமனையா நினைச்சிட்டு பாதுகையை மகாதனத்துல எழுந்துருளை பண்ணி இப்படியே பார்த்து சொல்லிருக்க. அப்ப பார்த்து அந்த பரதன் இடத்துல பார்த்து சொல்ற, உனக்காக 14 வருஷம் பின்ன போன ராமர் இப்ப உனக்காக வந்துட்டு இருக்கே அப்படின்னா, வசந்தம் தண்டகாரண்யம் யந்தம் தேரஜடாதரம் அனுசோச்சதி காகுஸ்தம் தத்வாம் கௌசலம் அப்ரவீதி. ராமர் சொன்னேர், நீ சௌக்கியமா இருக்கேன்னு உன்னை சொல்ல சொல்லி சொன்னார், உன்னை விசாரிச்சுதான் சொல்ல சொன்னேர். யாரா இது ராமனிடத்துல இருந்து வந்து சொல்லிருக்காளே, நீ யாருன்னு தெரியலையே அப்படின்னா, தேவோ வாமானுஷோவாத்வம் அனுக்ரோஜாதிகாங்கத பிரியா காணத்யதே சௌம்யா ததாமி ப்ரவதா பிரியம். இவ தேவனா மனுஷனா யாருன்னு சொல்ல தெரியலையே, நீ யாரானா இருக்கட்டும், நல்வார்த்த சொன்னதுக்கு உனக்கு என்ன கொடுக்கணுமோ நான் எல்லாம் நான் கொடுக்குறேன், என்ன வேணுமோ அவ்வளவு நான் பண்றேன்னு சொல்லி பரதன் சொல்றேரா. அப்போ பரதன் கடைசியில சொல்றே, கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாதி மாம் ஏதி ஜீவந்தமானந்த நரம் வர்ஷசதாதபி. இத்தனை நாள் நான் அன்னைக்கே நான் பிராணத்தை விட்டுட்டு இருப்பேன், சீதா பிராட்டி சொன்ன வார்த்தையை இங்க பரதன் சொல்ற. யார் ஒருத்த தர்மத்திலேயே நிஷ்டையோடு இருந்து கொண்டு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் பிராணனை விடாமல் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காளோ, அவளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல 100 வருஷம் கழிச்சாலாவது அவளுக்கு சந்தோஷம் வரும்னு வார்த்தை சொல்லிருக்கு. அந்த வார்த்தை பொய்யாத போயிட்டு இன்னைக்கு 14 வருஷமாக ராமனையே நினைச்சு இந்த நான் இருந்தேன் இருக்கிட்டு இன்னைக்கு நீர் வந்து எனக்கு நல்ல வார்த்தை சொன்னேரு என்று சொன்ன. கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாதி மாம் ஏதி ஜீவந்தமானந்த நரம் வருஷதாதபி. அப்ப ஹனுமார பார்த்து சொல்ற, என்னென்ன ஆச்சு, எப்படி எப்படி எல்லாம் இருக்காரு, எப்போல இருந்து உமக்கு பரிச்சயம், நீர் ஒரு குரங்கா இருந்துட்டு இருக்கேன், ராம மனுஷனா இருந்துட்டு இருக்கேன், மனுஷனுக்கும் குரங்குக்கும் எங்கேருந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது, அன்னைக்கு சீதை கேட்ட மாதிரி கேள்வியை கேக்குற, நீ எப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்க, என்ன சமாச்சாரம் நடந்ததெல்லாம் சொல்லுங்க. இவர் நிச்சயமுகத்துல பார்த்தது, அதுக்கு முன்ன நடந்தது, கரதூஷண வசத்துல சீதா பிராட்டியை தூக்கி போனது, ராவண வசம் பண்ணது, புஷ்ப விமானத்துல ஏறினது, இப்ப பரத்வாஜ ஆசிரமத்துல ராமர் உட்கார்ந்து இருக்கிறது, எல்லாரும் பாட்டு இருக்கிறது வரைக்கும் மொத்த சமாச்சாரத்தையும் சொல்லிட்டாராம். இப்போ வந்துட்டே இருக்கே, புஷ்ப விமானத்துல ஏறி வந்துட்டே இருக்கே, இது வால்மீகி பிரகாரத்து வந்துட்டே இருக்கே, பாரு நாம அந்த பக்கம் பார்த்துட்டே இருப்போம், வா போலாம் அப்படின்னு. எப்ப இது ராமர் வந்துட்டே இருக்கேன்னு சொன்ன உடனே சத்ருகன் இடத்துல சொல்லிட்டாராம் பரதன், பாருபா ராமனு எல்லாரும் நாம எதிர்கொண்டு அழைக்கணும், லோகத்துல யார் யாரெல்லாம் இருக்காளோ, மார்கெல்லாம் யார் இருக்காளோ, எத்தனை பிராமணர்கள் இருக்காளோ, வரச்சையே ராஜதிராஜாய பிரசோஷிதாகினேன்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லி பூர்ண கும்பத்தை சொல்லி கொடுக்கணும், பதிஷ்டரை வர சொல்லு, மந்திரி எவர் சொல்லு, சுமந்திர வர சொல்லு, அவரை வர சொல்லு, இவரை வர சொல்லுன்னு வரிசையா எல்லாரையும் சொல்லிட்டாளாம். லோகத்துல எத்தனை பெண்கள் இருக்காளோ அத்தனை பெண்களும் மங்கள ஆரத்தி எடுக்கணும், ஒரு ஆரத்தி ரெண்டு ஆரத்தி இல்ல இறங்கறதுக்கு முன்ன அத்தனை ஆரத்தி எடுக்கணும், அந்த கன்னியா ஸ்திரீக்கள் எல்லாம் தட்டுல வச்சுட்டு வழக்க வச்சுட்டு காத்துட்டு இருக்கணும், எல்லாம் புஷ்பத்தை குழந்தைகள்லாம் புஷ்பத்தை இறைக்கணும், அவர் ராமர் நடந்து வரணும், அப்படி பார்க்கணும், வரச்சொல்லு சீக்கிரம் வரச்சொல்லு சீக்கிரம் வரச்சொல்லுன்னு பாத்துட்டு இருக்க மொத்த பேரையும் அழைச்சிண்டு. சரி, இந்த நந்தி கிராமம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியலையா, இன்னும் மின்னியே ஓடி போயிட்டாளா மொத்த பேருமா, இங்கேருந்து ராமர் வரப்போறேன், இங்கேருந்து ராமர் வரப்போறேன்னு சொல்லிட்டு பார்த்த ராமரே வரல, மொத்த பேரும் காத்துட்டு இருக்கா, என்னடா இது இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னா. சமீட்ச பரதோ வாக்கியம் உவாஜபவனாத்மஜாம் கச்சின்ன கலு காபேஜி சேவ்யதே ஜலசித்ததா நஹி பஸ்யாமி காகுத்தம் ராமமார்க்கம் பரந்தபம் கச்சின்ன ஜான த்ருஜ்யந்தே கபயா காமரூபிணா அதைவ முக்தே வசனே ஹனுமான் இதமப்ரவீது. பரதனுக்கு சந்தேகம் வந்துட்டான், இந்த பரதனுக்கு சந்தேகம் வந்த உடனே பார்த்தவன் ஹனுமார பார்த்து கேக்குற, இன்னும் ஒரு நாள்ல வந்துருவேன் சொன்னிய, இன்னும் வந்த பாடு இல்லையே, நீ என்ன குரங்கு புத்தியை காமிச்சிட்டியா நீ அப்படின்ற. சமீட்சபர் கச்சின்ன கலு காப்பேஜி செவ்யத்தே சலசித்தா, குரங்குக்கெல்லாம் நிரந்தரமான புத்தி கிடையாது, அதுக்கு சலசித்தம் அது வந்து, ஆகையில நீ குரங்கு புத்தியை காமிச்சிட்டு நீ இந்த மாதிரி ராமர் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டியா, ஜாக்கிரத அவருக்கு கோபம், பார்த்த எங்க பார்த்தாலும் காணவே காணுமே, இது குரங்கெல்லாம் இஷ்டத்துக்கு ரூபம் எடுத்துக்கோன்ற மாதிரி நீ குரங்கா வந்து பண்ணிட்டே, குரங்க காரியம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றேன். இந்த இடத்துல கம்மனா தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சொல்றேன், பரதாழ்வான் இந்த இடத்துல நீ காத்தால சொல்றானா, அங்க இருந்துட்டு இருக்கிற ஜோதியாழ்வான் இன்னையோட 14 வருஷம் பூர்த்தி ஆயி போச்சுன்னு சொல்லிட்டு, இன்னையோட 14 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுன்ன உடனே எப்ப ராமன் வரலையோ வராதத்தினால நீ என்ன பண்ணணும், சரி சித்தையை மூட்டுட்டு நான் போய் அக்னி பிரவேசம் பண்ணிடுறேன், பிரதிஜா பண்ண போறான்னு భరత అగ్ని ప్రవేశం పన్నపడేరును తొన్ను కేట ఉండే మొదల వరకు కౌసల్య భరతాని இந்த காரியத்தை பண்ணாத என்று சொல்றாரு. அங்க இருக்கிறவா மொத்த பேரு சொல்றாளோ, நான் ராமன் காட்டுக்கு போனா கட்டம் தான், இருந்தாலும் ஒன்ன மாதிரி சத்திய பிரதிஜையோட இருந்தான் இருக்கவன் தர்மிஷ்டன் யாருமே இல்ல, ஆகையால அயோத்திக்கு பெரிய இழப்பாகும்னு கௌசல்ய பிரார்த்தனை சொல்றார். யார் சொன்னாலும் கேட்கலையா இது பண்ணச்சா, அப்ப வந்து ஹனுமார் வந்து சொல்லி சொல்றா. அப்ப ஹனுமார் சொல்லச்சேயும் சொல்றாரா, இன்னும் 40 நாள் இருந்துட்டு இருக்கு, அந்த நாள் முடியறதுக்கு அதுக்குள்ள ராமர் வந்துருவேன்னு சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு அந்த இடத்துல. இப்ப இங்க பரதன் முன்ன போயிருக்கார், போனாக்கா காத்துட்டு இருக்கா வரலையே அப்படின்னா, பார்த்தா மேகத்துல ஒரு பெரிய சப்தம் வருதான், ஏரோப்ளைன் வந்ததுன்னா சப்தம் வருதா, நம்ம எல்லாம் பசங்களா இருக்குச்சு, இப்ப நாம ஏரோட்ரோம் பக்கத்துலயே இருந்துட்டு இருக்கோம், நித்தியம் எத்தனையோ நித்தியம் ஏரோப்ளைன் போறது அது ஒண்ணும் தெரியல, பஸ் போற மாதிரி கார் போற மாதிரி நம்ம பாத்துட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ஏரோப்ளைன் போனா அதிகம், அதையும் மேலேயோ அது எங்க கண்ணுல இருந்து மறைற வரைக்கும் பாத்துட்டு இருப்போம் நாங்கெல்லாம். அப்போ இது பாக்குறாங்கன்னா ஏரோப்ளைன் வர மாதிரி வருது, விமானம் வருது. உடனே இப்ப சொல்றா, தோபார் இப்போ பெரிய சப்தம் வருது, தோ வந்துட்டு பாரு, தோ ராமர் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னா. அப்ப ராமர் என்ன பண்ணா, இந்த பஸ்ல ஃபுட் போர்ட்ல நிக்கிற மாதிரி ஏரோப்ளைன் திறந்துட்டு புஷ்பவிக்குமான திறந்துட்டு அது திறந்து அந்த மேல அந்த படிக்கட்டு நின்றுட்டு அங்கேருந்து மேல பாக்குறாரு, கீழே பாக்குறாரு. கீழே பார்த்தா பாரதம், பாரதம் நிக்கிற சத்ருகன் நிக்கிற பசிஷ்டர் முதலிய மொத்த மகர்ஷிகளும் இருந்துட்டு இருக்கா, கௌசல்ய நிக்கிற சுமித்ர நிக்கிற கைகை நிக்கிற மொத்த பேரும் நின்றுட்டு இருக்கலாம். இவ மொத்த பேரையும் அங்கேருந்து பாக்குறாராம். இவரை பார்த்த உடனேயே இங்கேருந்தே அக்ஷன் சமர்ப்பிக்கிறார், பரதன் பாத்தியம் சமர்ப்பிக்கிறார். எல்லாம் விசேஷமா என்ன பண்ண, மனதாம் பிரம்மணா திருஷ்டே விமானே பரதாக்ரஜா பிரசுதீர்காட்சா வஜ்ரபாணி ரிவாமர ததோ விமானாக்ரகதம் பரதஹ பிராதரம் ததா வந்தே பிரணதோ ராமம் மேருச்சமிவ பாஸ்கரம். நான் புட்போட்ல நிக்கிற மாதிரி நிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் நானா சொல்லல, வார்த்தை இல்ல, அதிசயோக்தி இல்ல, வால்மீகி அந்த வார்த்தையை சொல்ற. தத்தோ விமான கிரகதம் பரதரம் ததா, இந்த விமானத்து நுனியில ராமர் இருந்துட்டு இருக்க, சில சில புரோட்டோக்கல் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த தேசத்துல இருந்து வேற தேசத்து ராஜா, ஒரு தேசத்துக்கு ராஜா வந்தான்னாக்கா இந்த கதவு திறந்துட்டு முதல்ல வரவாளா இருக்கிறவா அந்த ராஜா தான் இருக்கணும், தேவக்கள் எல்லாம் வரக்கூடாது, அந்த மீதி பேர்ல யாரும் வரக்கூடாது. அகல அந்த ராஜா தான் வந்தா, ராஜா வந்த பிற்பாடு அப்புறம் மீதி பேர் எல்லாம் வருவா. இப்பதான் இன்னைக்கும் அதே மாதிரி புரோட்டோகால் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரிதான் ராமர் என்ன பண்ணிட்டு இருக்கார், கதவை தந்துட்டு அவர் முன்ன நின்று இருக்காரா ராஜாவா போயிட்டு அப்படின்னால பரதன் கீழே பாக்குறாரு, இவருக்கு எல்லாம் பண்ணிருக்காரா. உடனே ராமர் சொல்றாரு, அந்த இந்த இடம் வந்துட்டு பரதன் கீழே காத்துட்டு இருக்க, விமானத்தை நிறுத்தி கீழே இறங்கணும் அப்படின்னா. அதுக்கு ரன்வே எல்லாம் வாண்டாம், எங்க வேணா இறங்கும் அது புஷ்ப விமானம் அது. அகல உடனே அப்படியே இறங்கிடுதான் ராமம் புனரே அந்த ராமர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கை கூப்பிட்டு நிக்கிறேன். பரதன் கண்ணு செலவு பட்டது, 14 வருஷம் கழிச்சு பாக்குறவனே ராமனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பரதமாரோப்ய மோதிதா பரிஷஸ்வஜே அப்படியே பரதனை தூக்கி மடியில உட்காந்து வச்சுட்டேரா. அவர் ஏரோப்ளைன்ல இருந்து இறங்குற வரைக்கும், அந்த புஷ்ப விமானத்துல இருந்து இறங்குற வரைக்கும் காத்துலயும் இவர் எகிரி குதிச்சு மேல ஓடி போயிட்டே, ஓடி போன உடனே அவரை தூக்கி மடியில உட்காந்து வச்சுட்டேரான். அப்ப பக்கத்துல லக்ஷ்மண் பாக்குறேன், சத்ருகனும் உள்ள வந்துட்டேரான். இந்த சத்ருகனும் உள்ள வந்த பிற்பாடு பாத்தேரான், தோ மஸ்மாக்கு அங்க பக்கத்துல பார்த்து அங்க இருக்கிறவாள்லாம் பாக்குறான். அங்க பார்த்தா ஒன்னா ரெண்டு பேரும் எத்தனை குரங்கு இருந்துட்டு இருக்கு, அத்தனை பேரையும் பாக்குறாரு பரதன். அதை பார்த்துட்டு பக்கத்துல சுக்ரீவனை பாக்குறாரு, விபீஷன் பாக்குறாரு, அங்கதனை பாக்குறாரு, எல்லாரையும் பாக்குற ஹனுமான் கீழே இருந்துட்டு இருக்கு. அவர் சுக்ரீவனை பார்த்த உடனே சொல்லிட்டாராம், துபார் இவர் தான் சுக்ரீவன். தோ மஸ்மாகம் சதுர்ணாம் வை பிரதா சுக்ரீவ பஞ்சமா பரிஷ்வஜ மகாதேஜா பரதோ தர்பிணம் வரா. சுக்ரீவனை கட்டிக்கிறாராம் பரதம், நாங்க இத்தனை நாள் வரைக்கும் 4 பேர் நினைச்சிருந்தோம், இப்ப 5 பேர் நாங்க ஆயிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம். எங்களுக்கு பிராதாவா ஆயிட்ட, எல்லாரையும் அபிகுசலாம் விசாரிச்சுட்டு மொள்ள இறங்கி வராளாம். பரதனையும் அழைச்சிருந்து கீழே இறங்கி வர அங்க ராஜ மாதா எல்லாம் இருந்துட்டு இருக்கா, சத்ருகன் வர எல்லாரும் தெரிவிச்சு எல்லாம் பண்றாளாம். அப்போ பரதாழ்வான் கீழே ராமர் இறங்கறதுக்கு முன்ன தலையில பாதுகையை வச்சுட்டு காத்துட்டு இருக்கேராம். இதுக்காக இத்தனை நாள் வரைக்கும் பாதுகை தான் ராஜ்யம் பண்ணிட்டு என்றதுனால இந்த பாதுகையை கொண்டு சொல்றாராம். பிரணீத மணி பாதுகம் பிரணதமக்ரதமாதயோ உதஸ்ய பரதம் ஜவாதி உபநயன் துஜாபியந்தராம் குஜபுதீட்சதவகிருஷம் வபுரமுஷ்ய வாத்சல்யதாம் கரேண சமூஹு ஸ்பிருஷன் நதி விராம விரராம ராமாட்சிரம். அந்த பாதுகையை எடுத்து ராமருடைய திருவடியில அந்த பாதுகையை சேர்க்கும்படியாக பண்றேன். பரதனை ஏற இறங்க முழுசா பாக்கிறேன் ராமர். அத பார்த்தா அப்படியே தன்னால உபவாசத்தினால உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிட்டு கிருஷமா இருந்துருக்கு. அப்படியே அந்த பரதனை தொட்டு தொட்டு பாக்கிறேன். உனக்கு இப்படிப்பட்ட ஒரு கதியா, எனக்காக இவ்வளவு தபஸ் பண்றியா நீ அப்படின்னு அப்படியே கஷ்டப்பட்டு தொட்டு தொட்டு அது அப்படியே கையே எடுக்க மாட்டேன்றாம். அப்படி அவர் பரதனை பாக்குகிறாராம். அப்ப சொல்ற பரதன் சொல்ற, பவதஸ்தேஜசா சர்வம் கிருதம் தசகுணம் ஏதத்தே சகலம் ராஜ்யம் ஞாதம் நிர்யாதிதம் மயா அத்ய ஜன்ம கிருதார்த்தம் மே சம்ருத்தஸ்ய மனோரதம். அந்த பரதனை பார்த்து ராமர் ஒரு வார்த்தை சொல்றாராம். எப்பேற்பட்ட வார்த்தைன்றதான் பார்க்கணும். ஒரு டைட்டில், பெரிய டைட்டில் கொடுக்குறேன் பரதனுக்கு. சுவாமி தேசிகன் பாதுகா சகசுரத்துல அந்த டைட்டில் சொல்றாரு. அவருக்கு மாத்திரம் வரல, எல்லாருக்கும் வருது. காலே ஜந்தோன் கலுஷகரணே கஷேத்திரம் ஆகாரயம் நாகம் யமபரிஷோஷமாகர்ணயேயம் ஸ்ரீமத் ரங்கேஸ்வர சரணயோ ரத்ன ரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் ஸ்வபதி ஸ்ருணுயாம் பாதுகா தேவகேதி. சுவாமி தேசிகன் சாய்கிறார், என்னுடைய கடைசி காலம் வந்ததுன்னாக்க அந்த கடைசி காலத்துல யமபடாள்லாம் சாதாரணமா மீதி பேருக்கெல்லாம் யமபடாள் வந்து நிப்பான். பா உனக்கு எல்லா காலம் ஆய்ப்பு வச்சு போலாம், உனக்கு அடுத்த ஜென்மம் உனக்கு இருக்கு, யமலோகத்துக்கு ஒன்னு ஆயிச்சும் போறேன்னு ஆயிச்சும் போவான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ரங்கநாதனுடைய பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணி ரங்கநாதனுடைய பாதுகையே நான் சேவிச்சிருக்கிறேன். அப்படின்னால என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி காலத்துல எம்பெருமானுடைய நித்தியசூரி எம்பெருமான் சாட்சாத் பெருமாளுடைய சேவக்காள்லாம் வரணும். அந்த சேவக்காள்லாம் வந்து உன்னை என்னை பார்த்து கூப்பிடணும். ஹே பாதுகா சேவக்கா அப்படின்னு ஒரு டைட்டில் கூப்பிட்டு கூப்பிடணும். பாதுகைக்கு சேவை பண்ணவனேன்னு சொல்லி கூப்பிட்டு அவன் மொத்த பேரும் வந்து என்ன ஆயிட்டு போற ஸ்ரீ வைகுண்டத்துல பெருமாள் உன்னுடைய கைங்கரியத்துக்காக காத்திருக்க, வா உன்னை நான் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு ஆயிச்சும் போறேன்னு சொல்லி சொல்லணும். அப்படி சொல்லுவா, உன்னுடைய பாதுகையினுடைய மகாத்மியம் அப்பேற்பட்டது, யாரெல்லாம் பாதுகையை சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அது வருதுன்னு. அந்த பாதுகா சேவக்கான்ற முதல் டைட்டில் யாருக்கு வந்ததுன்னாக்கா பரதனுக்கு தான் வந்துதான். ராமர் தனக்கு சேவக்க பண்ணத்தை காட்டிலும் பரதன் பாதுகைக்கு சேவக்க பண்ணத்தை பார்த்து அவரை பார்த்து சொல்றா, ஏ பாதுகா சேவக்கா நீ வந்திருக்கியான்னு அவனை பார்த்து கட்டிக்கிறேர். அவர் பவதஸ்தேஜசா சர்வம் கிருதம் தசகுணம் மயாம். நீர் அன்னைக்கு சொல்லிட்டே நீர் என்ன சொன்னாரோ சொன்ன பிரகாரம் நடந்துக்கணும்னு நானும் நடந்துட்டேன்னாலே உம்முடைய மகாத்மியத்தினால 14 வருஷம் இந்த பாதுகை நடத்துல சொல்லி நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியாச்சு அப்படின்னார். சரணமனக விரத்தே கசிஜித் பிராப்திய நித்யம் சகல புவன குப்தியை சப்பதே வர்த்ததேயாம் நரபதி பகுமானம் பாதுகே வாதிக சன்னை சபவதி சமயேஷு பிரேட்சிதஜ்ஞை ரூபாஸ்யாம். நல்ல மனுஷால கணக்கு நாம அடைஞ்சோம்னாக்கா அவளோட கூட அவளுக்கு பரிச்சரியை எல்லாம் பண்ணிட்டு வந்தாள்னாக்கா நமக்கு நல்ல பகுமானம் ஏற்படும். அதே மாதிரிதான் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா அனகவிரத்தேகே கசியத்து தோஷமில்லாத நடவடிக்கை இருந்திருக்கிற ஒருத்தருடைய திருவடியை ஆச்சரிச்சு சர்வலோக ரட்சணத்துக்காக நாம நல்ல மார்க்கத்துல எவன் ஒருத்தன் இருந்திருக்கானோ அவனுக்கு ராஜ மரியாதை நடக்கும், எல்லாரும் அவன விசேஷமாக சந்தோஷமாக சொல்லுவான்னு சொல்லியிருக்கிறது ஒரு இயல்பு. நான் பாதுகையை ஆசிரியக்க நானே இத்தனை நாள் வரைக்கும் அந்த பாதுகையை ஆசிரியச்சு பாதுகையின் இடத்திலேயே சொல்லி சொல்லி இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணினதுனால எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷம் நடந்திருக்கு. உம்முடைய திருவாக்குனால என்ன பாதுகா சேவக்கான்னு கூப்பிடும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இத்த காற்றிலும் பெரிய ராஜ மரியாதை வேற என்ன வேண்டி கிடக்கிறது என்று பரதன் சொல்றேனா. இந்த பரதன் சொல்லி அவரை பார்த்து சொல்ற, நீர் எப்படி கொடுத்தாரோ நீர் போகச்சு எவ்வளவு பேலன்ஸ் எல்லாம் ட்ரெஷரியில எவ்வளவு இருந்ததோ அதே மாதிரி 10 மடங்கா இப்ப ஆயிடுச்சு. பவத தேஜசா சர்வம் கிருதம் தசகுணம் மயா ததா ப்ருவாணம் பரதம் திருஷ்ட்வா தம் பிராதிருவத்தலம் மமுஜு வானர பாஷ்பம் ராட்சசஸ்ய விபீஷண மமுச்சு. இப்படி சொல்லுவானா? இப்படி கூட ஒரு தம்பி சொல்லுவானா? இப்ப அது மொத்தம் உமக்கு கொடுத்துட்டா நீரே அதை பரிபாலனம் பண்ணா. அங்க இருக்கிற குரங்குகள் ராட்சசாலி வழக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தான். அதுவும் ஒரு மனுஷன் போய் இப்படி எல்லாம் சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து எல்லா விமானம் பொட்பகம் திவ்யம் சங்கிரகீதம் துரட்சசாம். இதோட போறோம், நாம எல்லாம் அங்க இறங்கிட்டேரா, நந்தி கிராமத்துல இறங்கிட்டேரோம். நந்தி கிராமத்துல இறங்கிட்டு அப்புறமா அயோத்தியக்கு போய்க்கலாம். இந்த புஷ்பக விமானத்தை அனுப்பிச்சு வச்சுடலான்ட்டு அனுப்பிச்சு வச்சுட்டேன். நந்தி கிராமத்துல இறங்கி புஷ்பக விமானம் பத்து போயிடுச்சு. அவரை கூட்டு குபேரன் கூட்டு நீ எடுத்தும் போவா, இத்தனை நாள் ஒன்னு இது இல்லாத இருந்து இப்ப எடுத்தும் போன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஏன் நந்தி கிராமத்துல ராமர் இறங்கினார்? இந்த புஷ்பக விமானத்துல அங்கே போய் தான் இறங்கினா என்ன யாரானா வானான்னு சொல்லிட்டாளா? ஏன் மட்ட என்ன இது பரதன் பண்ற சாசனம் பண்ற இடம், பரதனுடைய பர்மிஷன் இல்லாத நாம அங்க போய் இறங்கக்கூடாது, அயோத்தியில இறங்கக்கூடாது. பரதனுடைய வாசம் எந்தபோ இருக்கிற இடம் இருக்கோ அந்த இடத்துல நாம இறங்கிட்டா பரதன் ஆயிடுச்சு போனா நாம எப்படி ஆயிடுச்சு போறோம்னு சொல்றோமோ அப்படி போனாதான் போகணுமே தவிர நாம போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேரோம். ஆகையால நந்தி கிராமத்துல இறந்துட்டு இது மொத்தம் பரதனுக்கு தெரியும். ராமனுடைய எண்ணெல்லாம் அவருக்கு தெரியாது போயிடுமான்னு நான் பரதனுக்கு அவர் சொல்றேராம். சிர செஞ்சலி மாதாய கைகேகி நந்தவர்தனாம் பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்ய பராக்கிரமம். தலைமேல கைகோப்பின்றாம், தலைமேல கைகோப்பிண்டு ராமரை பார்த்து சொல்றேராம். என்ன சொல்ற? சிரஞ்சலி மாதாய, அஞ்சலிக்கு பல பிரகாரம் இருந்துருக்கு. அதாவது மார்புக்கு நேரம் அஞ்சலி பண்றது, வயசுக்கு நேரம் அஞ்சலி பண்றது, முகத்துக்கு நேரம் அஞ்சலி பண்றது, தலைக்கு நேரம் அஞ்சலி பண்றது, தலை தூக்கிண்டு அஞ்சலி பண்றது, இதெல்லாம் இருக்கு. இந்த கை கூப்பிடுறதுக்கு தலைக்கு தூக்கி கை கூப்பணும்னாக்கா சாட்சாத் சர்வேஸ்வரனுக்கு நாம் அஞ்சலி பண்ணச்சேதான் அந்த தலைக்கு மேல கை தூக்கி பண்ணணும். அந்த பிரகாரத்துக்கு இவர் கை கூப்பிண்டு சொல்றாரா? அவர் இந்த கை கூப்பிண்டு சிர அஞ்சலி மாதாய அவர் சொல்லி சொன்னார். கைகேயி நந்தவர்தன, கைகேயி ஆனந்தவர்தன், கைகேயிக்கு ஆனந்தத்தை சந்தோஷத்தை உண்டு பண்றவராக இருந்துட்டு இருக்காராம். என்ன கைகேயிக்கு என்ன சந்தோஷம், இதனால என்ன சந்தோஷம்னா ராமர் எப்படி ஏத்துக்கிறேர் அப்படின்னு பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்காளாம். இந்த பரதனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம பையன் எப்படி எல்லாம் சொல்றான் பத்தியா, எப்பேற்பட்ட தர்மாத்மாவா இருக்கான் பத்தியான்னு கைகேயிக்கு சந்தோஷமா. கைகேயானந்தவர்தனே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்ய பராக்கிரமம். ராமனை பார்த்து அவர் சொன்னேரா, பூஜிதா மமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மமா தத்ததாமி புனஸ்து புனஸ்துபியம் யதாத்வமததா மமா. பூஜிதா மாமிகா மாதா, எங்க அம்மா என்ன ஆசைப்பட்டாலோ அது பிரகாரம் நடந்துச்சு. நீ என்ன சொன்ன, தசரத சக்கரவர்த்தியினுடைய வார்த்தை பொய் பொய்யாக கூடாது, கைகேயிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேயே கேகே ராஜா சொன்ன, இவளுக்கு பறக்கிற பையன் ராஜ்யசாசனம் பண்ணணும்னு சொல்லி சொன்ன, அப்படியே ஆகட்டும்னு தசரத சக்கரவர்த்தி சொன்ன. எங்க அம்மாவும் ஆசைப்பட்டா அது பிரகாரம் 14 வருஷம் பாதுகையின் இடத்துல விஜ்ஞாபனம் பண்ணி நான் ராஜ்யசாசனம் பண்ணிட்டேன். ஆகையால் நீ அன்னைக்கே போகச்சே சொன்னார், ஒரு காலத்திலயும் நீ அம்மாவை போச்சு கூடாதுன்னு சொன்ன, அம்மாவை நான் என்னைக்கும் கடியில. ஆகையால பூமி பூஜிதா மாமிகா மாதா, நீர் சொன்ன பிரகாரம் நான் நடந்துட்டேன் என்று சொல்லிட்டாரு. தத்தம் ராஜ்யம் இதம் தசரத சக்கரவர்த்தி உமக்குன்னு பட்டாபிஷேகம் பண்ணி கிளிப்தி பண்ண வச்ச ராஜ்யத்தை அன்னைக்கு நீர் என்னிட கொடுத்தேன், என்னிடத்துல நியாசம் பண்றதுன்னு ஒப்படைக்கிற மாதிரி பேங்க் லாக்கர்ல வைக்கிற மாதிரி என்னிடத்துல ஒப்படைச்சே நான் அதை அப்படியே பத்திரமா உங்களிடத்துல நான் ஒப்படைச்சுட்டேன். தூரமே சரி நீயே தான் வச்சுக்கிறதானே, என்ன பிரமாதம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதே பேங்க்லயே அந்த லாக்கர்லயே இருந்துட்டு போட்டோம், இப்ப வந்து நான் எடுத்துக்கல அப்படின்னா இனிமேல்லாம் என்னால அதை வச்சுக்க முடியாது. தூரமே காக்கி நான் ரிஷபேண பலியோரவது குரும்பார் நவோடு மகமுத்தனை ஒத்த மாட்டு வண்டியில பெரிய மாட்டு வண்டி போக வேண்டிய இதுல பழு மொத்தம் ஏற்றிட்டு போக வேண்டிய ஒரு இதுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை ஏத்தினாக்கா அதை வச்சுட்டு ஓட்டினா எப்படியோ அந்த மாதிரிதான் இருக்கு. என்னால முடியாதுப்பா இனிமே. சரி இப்போ இப்போதான் முடியாதுன்றியா, அப்புறம் வாங்கிக்கிறியா? இல்ல யாவதான வர்த்த தேஜக்ரம் யாவதீஜ வசுந்தரா தாபத்வ மிக சர்வஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தய. எத்தனை நாள் வரைக்கும் இந்த சூரிய சக்கர சந்திரன்லாம் இருந்துட்டு இருக்காளோ, இந்த சூரிய சந்திரன் எல்லாம் சுத்தின்ற இந்த சக்கரம் எப்படி இருந்துட்டு இருக்கோ, தாபத்வ மிக சர்வஸ்ய, அத்தனை நாள் வரைக்கும் நீரேதான் ராஜாவாக இருந்துட்டு இருக்கணும், நாங்கள்லாம் அவனுக்கு கைங்கரியம் பண்றவாளா தான் நாங்க இருக்கணும், நீ அந்த சுவாமித்துவத்தை ஏத்துக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றா. யாவதே சக்கரம் யாவதீ சவசுந்தர தாவதே துவம் இகலோகஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தய. இப்படி அந்த பரதனுடைய வார்த்தையை கேட்ட உடனே ராமருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டான். ததேதி பிரதிஜக்ராஹ நிஷசாதாதனே சுகே. உத்தமமான ஆசனத்துல உட்காந்துண்டு ததேதி பிரதிஜக்ராஹ, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டேனா. உடனே எல்லாரும் அயோத்தியைக்கு வந்து சேர்ந்துட்டா. இப்போ இனிமே பட்டாபிஷேகத்துக்கு உண்ட ஏற்பாடெல்லாம் பண்ணணும். இவெல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கான்னு பாக்குறான். இவெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் பார்த்தா தாடியும் மீசுமா 14 வருஷம் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பார்த்து இருக்கிற சன்னிவேசத்தை பாக்குறா. முதல்ல அது பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கெல்லாம் முதல்ல சிகை அலங்காரம் பண்ணிக்கணும், அப்புறம்தான் பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணிக்க முடியும். ஆகையால முதல்ல சிகை அலங்காரம் பண்றதுக்கு அங்கிருந்து கூட்டணும் வரலாம். சத்ருகனன் சொல்லிட்ட பாரு, சீக்கிரம் என்னென்ன காரியம் பண்ணமோ எல்லாம் பண்ணிக்கணும். நிபுணாஸ்மஸ்ருவர்த்தனா சுகஹஸ்தாஹ சுசீக்ஷ ராகவம் பர்யவாரயன். ராமனுக்கு கவரம் பண்ணி வைக்கணும், அந்த முடி அலங்காரம் பண்ணணும். அந்த பண்றவா எப்படி இருக்கணும், சீக்கிரமா பண்றவாளா இருக்கணும், வெட்டாத பண்றவாளா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து யாரெல்லாம் அப்படி கெட்டிக்காரவாளா இருக்காளோ அப்பேற்பட்டவாள்லாம் சிகை அலங்காரம் பண்றவாள்லாம் கூட்டும்பான்னு சொல்லிட்டாரு. இத்தனை பேர் என்ன ஒத்தருக்கு போய் வரணுமே, இத்தனை பேர் என்னத்துக்கு கூட்டம் வருது, நிறைய பேர் என்னத்துக்கு கூப்பிடுறதுன்னா ராமர் மாத்திரம் இல்ல, ராமர் இருக்கே, பரதன் இருக்கே, சத்ருகன் இருக்கே, லக்ஷ்மணன் இருக்கே, எல்லாரும் அப்படியே தாடி மீசியோட இருந்துருக்கா இவ எல்லாருக்கும் பண்றதுன்னா. அப்ப சொன்ன ராமர் சொன்ன வார்த்தை அப்படியே நமே ஸ்நானம் பகுமதம் தம்பினா கை கையை சுத்தம். ராமர் சொல்லத்தே சொன்ன அந்த பரதன் இல்லாத நான் எந்த மங்கள ஸ்நானமும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்க விபீஷன் கூப்பிடச்சே. அதுக்காக இப்ப பரதனம் என்ன பண்ணி சொல்லிட்டேராம், பரதனுக்கு பார்த்து பரதஸ்ய வச ஸ்ருத்வாம் பூர்வந்து பரதே ஸ்நாதே லக்ஷ்மணே ச மகாபலே. பரதன் முன்ன ஸ்நானம் பண்ணி நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டாரா, லக்ஷ்மணர் அலங்காரம் பண்ணிருந்தாரா, ராமருக்கு அலங்காரம் எல்லாம் யார் பண்ணி வச்சானா, சத்ருகனும் பரதனுமா சேர்ந்து ராமருக்கு அலங்காரம் பண்ணி வச்சாராம். அவ அம்மா பாக்குறா இதெல்லாம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு அயோத்தியா உள்ள போனோம். போனா கௌசல்யம் பாக்குறா நாளைக்கு பையனுக்கு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகத்துக்கு பார்க்கறதுக்கு அயோத்தியில இருந்திருக்கவாள்லாம் மொத்தம் பட்டு அடை உடுத்திட்டு நிறைய ஆபரணம் எல்லாம் போட்டுட்டு அந்த சபை மொத்தம் பல பல பல பலன்னு ஆச்சரியமா தள்ள பூச்சி ஓட்டிட்டு ரொம்ப அழகா இருக்க போறா. மொத்த முன்னாடியும் அழகா அழகா இருக்க போறா. இவர் ராமர் வெறுமை இல்லாத கிழக்கிந்தையில இருக்கிற ஆண் குரங்கு போக பெண் குரங்கையும் சேர்த்து தோந்துட்டு இந்த பெண் குரங்குக்கான அவகாசம் கொடுத்து இருக்கிற முடியெல்லாம் தலையை வாரிண்டு வந்து நல்லபடியாவது வந்திருந்தாலாவது பரவாயில்ல, நாழியாய் போச்சு நாழியாய் போச்சுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதோ அப்படியே ஏறி வந்துடுவீர்கள். இதெல்லாம் மொத்தம் வந்ததுன்னாக்க இது நம்ம பையன் பட்டாபிஷேகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு கும்பல் உட்காந்துட்டுதுன்னா தலையுங்களையும் கட்டாமத்தான் இருந்து வந்ததுன்னா இது அம்மாக்கு அது பொறுக்கலையா. அங்கேருந்து பாக்குறாடா எல்லாரையும் அந்த வானர ஸ்திரீகள் மொத்த பேரையும் கூப்பிடுறா கௌசல்யம், வாங்கம்மா வாங்கம்மா நீங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் தலை வாரி விடுறேன் நானு கூப்பிடுறாளா. ஆகும் ததோ வானர பத்னீனாம் சர்வாசாமேவ சோபனம் சகார யத்னாதே கௌசல்யா பிரகிருஷ்டா புத்ரவத்சலா. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். அந்த கௌசல்ய கூப்பிடுற மொத்த பேரையும் கூப்பிடுற சகார யத்னாதே கௌசல்யா அப்படின்னு. அதுகள் தலை வாரதெல்லாம் அவ்வளவு சுலபமா இல்ல, ரொம்ப கஷ்டம். அதுகளுக்கு எல்லாம் எப்படி எப்படி கட்டாமதான இருக்கு தலையெல்லாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை வர்றாளாம். எத்தனாத்து கௌசல்யா, ஐயோ இந்த குரங்குக்கு தலை வாடுறோமேனு அவ எதனா தப்பா நினைச்சுக்கிறாளா? இல்ல, ரொம்ப சந்தோஷம். ஐயோ பாவம் இந்த குரங்கு மொத்தம் எவ்வளவு காரியம் பண்ணிருக்கு ராமனுக்காக, இதை காட்டில நமக்கு என்ன பாக்கியம் இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிறாளாம், சந்தோஷமா தலைவாரி விடுறாளாம். அது மாத்திரமில்ல, அந்த பையனிடத்துல ஒரு பிரீத்தி, பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணச்சே, இவா இல்லாத பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, இவா எல்லாம் கச்சாமச்சான்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணலாம். சுமந்திரோ நாம சாரசி, அன்னைக்கு ராமர காட்டுக்கு கொண்டு விட்டாரே அதே சுமந்திரர், இப்ப வர சத்ருகனுடைய கட்டணம் மேல அவர் அதே தேரு, அன்னைக்கு எந்த குதிரை ஓடித்தோ அதே குதிரை வந்திருக்கு, அதே சாரசி ராமரை வந்து சேவிக்கிறேன், சேவிச்சுட்டு இன்னைக்கு நான் அழைச்சிட்டு போறேன். அன்னைக்கு உன்ன பட்டாபிஷேகத்துக்கு அழைச்சும் போன உனக்கு பட்டாபிஷேகம் நடக்காத போயிடுத்து, நீ விரதம் இருந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நான் உனக்கு அழைச்சும் போறேன் பட்டாபிஷேகத்துக்கு, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது, நீ ஏறிக்கணும்னு சொல்லி ராமரோட திருவடியில வந்து சேவிக்கிறேன் சுமந்திரர். அந்த தேர்ல ராமன் ஏறிக்கிறேர், சுமந்திரர் ஓட்டுறேர், பாக்குறேர், கொஞ்சம் பார்த்தா புத்தர் வந்து அந்த சத்ருகனன் வந்து வெண்கொத்த கொடைய அப்படியே பிடிக்கிற, லக்ஷ்மணர் சாமரம் போடுறாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கையில எடுத்துட்டு வர கொஞ்ச நாள் ஆச்சு. சுமந்திரர் கையில இருந்து பரதனே வாங்கிட்டேரன், நானே ஓட்டுறன் தேர அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மொத்த பேரும் பின்தொடர அயோத்தியைக்குள்ள நுழையிறேராம். ஜக்ராஹ பரதோ ரஷ்மி அப்படி ராமர் நுழையிறத பார்த்தா பூர்ண சந்திரன் நட்சத்திரங்களோட எப்படி இருந்தா எவ்வளவு பிரகாசமா இருந்துருக்கோ அவ்வளவு பிரகாசமா இருந்துருக்காளாம். அது மொத்தம் உள்ள நுழையிறேர், நுழைஞ்சு வந்த உடனே அங்க தசரதர சக்கரவர்த்தியினுடைய திருமாளிகையை பாக்குறே, பரதனுடைய தமிழ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய இதையும் பாக்குறேரா. அப்ப பரதனை கூப்பிட்டு சொல்றேரா, சுக்ரீவனுக்கு அவளுக்கெல்லாம் வந்தவளுக்கெல்லாம் இடம் ஒதுக்கி கொடுக்கணுமே, யாருக்குன்னா சுக்ரீவனுக்கு என்னுடைய அரண்மனையும் கொடுத்துரு அப்படின்னு. சுக்ரீவனும் அந்த பரதனும் சுக்ரீவனை கைய பிடிச்சி அழைச்சும் போய், இது ராமனுடைய அரண்மனை, இது பட்டாபிஷேகம் ஆற வரைக்கும் இங்க ஒன்னு இருக்க சொல்லிருக்கேன், வாப்பலாம் அப்படின்னா. சரி, பட்டாபிஷேகம் பண்ணும் வசிஷ்டரை கூட்டு எல்லா ஏற்பாடும் நீ பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டான். சத்ருகன் தான், சத்ருகனோட ஏற்பாடு பண்ணிட்ட, பட்டாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நீ பண்ணிக்கணும்னா. சரி, பார்த்தா ஒரே சம்பிரமா இருந்துட்டு இருக்கு, என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே தங்க குடங்கள் எங்கெங்க எந்தெந்த லோகத்துல எந்தெந்த இடத்துல புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருக்கோ அத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கிறதும் கொண்டு வரணும், தீர்த்தம்லாம் கொண்டு வரணும். நாளைக்கே பட்டாபிஷேகம் சமயம் இல்லை, முள்ள முள்ள கொண்டு வரலாம் முடியாது. எல்லாம் கூட்டு சுக்ரீவனை கூட்டது பாரு, உன்னுடைய வானரெல்லாம் அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னு. அனுமான ஒரு பக்கம், ஜாம்பவனும் மைந்தன ஒரு பக்கம், நலன ஒரு பக்கம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமா அனுப்பிச்சு வச்சு எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள்ல இருக்கிற தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்துட்டா வசிஷ்டர் பார்த்தாரு, அதுக்கெல்லாம் புண்ணியாவசனாதிகள்லாம் பண்ணி என்னென்ன ஜபம் பண்ணணுமோ அந்த ஜபம் எல்லாம் பண்ணி எல்லாம் சுத்தமா இருந்துட்டு இருக்கு. அப்ப சத்ருகன் பாக்குறான், எல்லாரும் சுத்தமா இருந்துட்டு இருக்காளா, யார் எல்லாத்துலயும் பட்டாபிஷேகம் முகூர்த்தம் தெரிஞ்சுட்டோன்னு மொத்த பேரையும் கேட்கிறாளாம். அந்த கன்னிக்கா சின்ன பெண் குழந்தைகள்லாம் காத்துட்டு இருக்காளாம், கன்னி பெண்கள்லாம், அவள்லாம் பட்டாபிஷேகம் பண்ணணும். இது வருஷ கிரமத்துல முதல்ல பெரிய மகரிஷி பட்டாபிஷேகம் பண்ணுவார், அப்புறம் கன்னிகைகள்லாம் பண்ணணும், அப்புறம் மாத்தியர்லாம் பண்ணணும், அப்படிலாம் இருக்கு, பெரியவாள்லாம் பண்ணணும், அப்படிலாம் வரிசையா இருந்துட்டு இருக்கு. இப்ப விதர்ப்போ உதகி சாந்திக்கு எல்லாம் புரோஷனம் பண்ண மாட்டாலும் அந்த மாதிரி புரோஷனத்துல வரிசை, எல்லாரும் கன்னியாபசங்கள்லாம் சித்தமா இருந்துட்டு இருக்கா, எல்லாரும் பட்டாட விட்டு நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவள்லாம் காத்துட்டு இருக்காங்க, எந்த பத்ரபீடம் போட்டாச்சா, இது போட்டாச்சா, எல்லாம் சந்தனம் இருக்கா, குப்பம் இருக்கா, தூப்பம் இருக்கா, தீபம் இருக்கான்னு எல்லாத்தையும் கேட்டு எல்லா வஸ்துக்களையும் சந்தானம் பண்ணி வச்சாச்சு, எல்லாம் சித்தம்னு சொல்லி சத்ருகனன் வந்து சொல்லிட்டேரு வசிஷ்டர் இடத்துல. அப்ப வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். அபிஷேகாய ராம சத்ருகன புரோஹிதாய ஸ்ரேஷ்டாய சுஹ்ருத்யஸ்யபேதயதே, வசிஷ்டர் எல்லாம் சித்தமாயிட்டு நீர் பட்டாபிஷேகம் பண்ணலாம். அப்போ வசிஷ்டர் பண்ற தயதோம் வசிஷ்டோ பிராமணம் யத்னமயே பீடே சீதன்யவேஷயத் வசிஷ்டோ வாபதேவாலிரசகாச்சபாத்தியஜ்ஞௌதமோ விஜயஸ்தரவியம் பிரசன்னே சுகந்தினா சலிலே சகசிராட்சம் வசவோ வாசவையம் பிரசன்ன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா. அஷ்ட வசுக்களும் இந்திரனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலோ அந்த மாதிரி மகர்ஷிகள்லாம் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச. யார் யாரெல்லாம் அந்த மகர்ஷி? வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலி அத காஷ்யபா காத்யாயன சுயஜ்ஞ கௌதம விஜயஸ்ததா. இவாள்லாம் எல்லாருமா சேர்ந்து ராமனுக்கு அந்த தீர்த்தம் சொன்ன கட்டத்துல இருந்து கொண்டு வந்திருக்கிற தீர்த்தத்தால அவருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாலாம். பத்ரபீடத்துல ராமர் சீதையும் உட்கார்ந்துருக்கா, அவருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாலாம். இவ மகர்ஷி எல்லாம் அபிஷேகம் பண்ணி வச்ச பிற்பாடு, ரித்திகள் பண்ண பிற்பாடு, அங்க இருக்கிற பிராமணெல்லாம் எத்தனையோ குடங்குடமா தீர்த்தம் வச்சிருக்கு, அது மொத்தத்தையும் கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணாலாம், பிராமணெல்லாம் பண்ணாலாம். பிராமணை பூர்வம் கன்யாபி மந்திரிபி ததா, அங்க கன்யா பசங்க குழந்தைகள்லாம் இருந்துருக்கு, குழந்தைகளை கொண்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். அதுக்கப்புறமா அங்க இருக்கிற மந்திரிகள்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலாம், எல்லாரும் தீர்த்தத்தை இருக்கணும். அப்ப பிரம்மண நிர்மிதம் பூர்வம் கிரீட்டம் ரத்னசோபிதம் அபிஷேகா புராஜேன மனுஸ்தம் தீர்த்த தேஜசம். இத பட்டாபிஷேகம் அபிஷேகம் பண்ணிட்டு பிரம்மாவே கொடுத்த ஒரு கிரீட்டம், அந்த கிரீட்டத்தை ஒரு காலத்துல இந்த மனு வம்சத்துல பிறந்ததுனால மனுவனுடைய தலையில அலங்காரம் பண்ணின அந்த கிரீட்டம் வரிசை வரிசையா அதுல இருந்து திலீபன் ரகு இப்படி இட்ராகு வெள்ளா இருந்திருக்கு தசரதர் வரைக்கும் அணிந்த கிரீட்டம். அந்த கிரீட்டத்தை எடுத்து வசிஷ்டர் தம் கையால ராமருடைய தலையில வச்சு இப்ப ராஜாதி ராஜான்னு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாராம். அபிஷேக்த புராயேன மனுஸ்தம் தீர்த்த தேஜசம் தஸ்யான்பவாயே ராஜானாக்ரமாத்யேனாபிஷேசிதாஹ சபாயாம் ஹேமக்லுப்தாயாம் சோபிதாயாம் மாதனைஹி ரத்னைஹி நானாவிதைஹி செய்வம் விசித்ரிதாயாம் சுஷோபனைஹி கிரீட்டேன தத்பச்சாத் வசிஷ்டேன மகாத்மனா. வசிஷ்டர் அந்த கிரீட்டத்தை சாத்தி வச்ச, அது சாத்தினதோட மாத்திரமில்ல, அவர் பார்த்து மொத்தம் மீதி மகர்ஷிகள்லாம் அங்க இருக்கிறவாள்லாம் இவாளுக்குன்னே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஆபரணங்கள்லாம் அதெல்லாம் சாத்தி விட்டாளா ராமனுக்கு. அப்ப ஏற்பட்டவராக இருந்துருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு எடுத்துட்டேரான். சத்ரம் தஸ்யஜக்ரா சத்ருக்னன் எடுத்துட்டேரான், வெண்கத்த கொடையை எடுத்துட்டேரான். சேத்த சுக்ரீவன் அங்க இருக்கிற தாமரத்தை எடுத்துட்டேரான். விபீஷணர் என்னன்னா அங்க இருக்கிற ராட்சதேந்திர விபீஷணும் ஒன்னு இன்னொன்னு எடுத்துட்டேரான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு ராமனுக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த பட்டாபிஷேகம் ஆச்சரியமான முறையில நடந்துதான். பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பெருமாள் சம்மானம் பண்ண ஆரம்பிச்சிடறான். ராமர் சுக்ரீவனுக்கு பார்த்து ஆச்சரியமான ஒரு பட்டாடைய கொடுத்து இதனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அங்கதனுக்கு ரத்னமயமா இருந்திருக்கிற ஒரு தோல்வேளை அதனை அங்கதனுக்கு கொடுத்தான். விபீஷணாழ்வானுக்கு தனக்கு குலதனமாக இருந்திருக்கிற பெருமாள் ரங்கநாதனையே எழுந்தருள பண்ணி கொடுத்தாராம். ஒரு முக்தாகாரத்தை இவர் போட்டிருந்தாரா, அந்த முக்தாகாரத்தை எடுத்து சீதா பிராட்டின்னு கொடுத்தாராம். சீதா பிராட்டியும் தன்னுடைய கழுத்துல அதை அணிஞ்சுட்டு இருக்காளாம். அந்த சீதா பிராட்டி அந்த முக்தாகாரத்தை கையில வச்சுட்டு ராமரை பாக்குறாளா, ஹனுமாரை பாக்குறாளா, ஹனுமாரை பாக்குறாளா, ராமரை பாக்குறாளாம், பார்த்து பார்த்து பாக்குறாளாம். இது இங்கிட்டும் தெரிஞ்சவர் ராமர் இது யாருக்கு கொடுக்கறதுன்றதுக்கு இவர் யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிறா, அது யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு கொடுக்கணும்னு இவள் அனுமாருக்குதான். பிரதேகி சுபகேகாரம் யத்யதுஷ்டதிபாமினி, உனக்கு யாரிடத்துல சந்தோஷமா இருந்திருக்கோ, யாருக்கு உனக்கு ரொம்ப பிரீத்தி பாத்திரமா உனக்கு இருக்காளோ அவருக்கு இதை கொடுமா என்று சொல்றார் ராமர். அதை தெரிஞ்சின்ற உடனே அததா வாயுபுத்ராஜ தம்ஹாரம் அதிதேட்சணா, அந்த ஹாரத்தை வாயு புத்திரருக்கு கொடுத்தேரான், ஹனுமாருக்கு கொடுத்தாளாம் சீதா பிராட்டி. தேஜோ திருதிரி யசோதாட்சியம் சாமர்த்தியம் வினஜோ நய பௌருஷம் விக்ரமோ புத்தி யஸ்மின் நேதானி நித்யாதா ஹனுமேனஹாரேண சுசுபே வானர ரிஷபஹ தேனஹாரேண சுசுபே ஹனுமான். இன்னைக்கும் திருப்பதியில ஸ்ரீராம நவமி கழிச்சு மறுநாள் பட்டாபிஷேகம் நடக்கும். தாமர்த்தனதியில அந்த பட்டாபிஷேகம் நடக்கச்சே பெருமாள்டேருந்து ஒரு முக்தாகாரம் அதை எடுத்து சீதா பிராட்டிக்கு சாத்தி, அந்த சீதா பிராட்டிலேருந்து அந்த முக்தாகாரத்தை சீதா பிராட்டி திருக்கையில வச்சு ஹனுமாருக்கு சமர்ப்பிக்கிற வழக்கம். அந்த மாதிரி எல்லாம் பெரியவாள்லாம் அனுபவிச்சு ஏற்படுத்தின உற்சவங்கள்லாம் இருந்துருக்கு. அப்பேற்பட்ட ராமர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் விடைபெற்று போறாளாம். ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு சோஷமா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன். அப்படியே எத்தனையோ நாள் எத்தனையோ யாக யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு ராமர் இருந்த பவுண்டரீகம் அஸ்வமேதம் வாஜ்பேயம் அப்படின்லாம் ஒரு வாட்டி பண்ணல, பல வாட்டி இந்த யாகங்கள்லாம் சீதா பிராட்டி அன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கச்சு, நீர் யாக தீட்சை பண்ணிக்கணும், கையில மான் கொம்போடு நீர் இருக்கணும், அப்படி உமை பாக்கணும்னு ஆசைப்பட்ட சீதா பிராட்டி பிரகாரத்துக்கு எத்தனையோ யாகங்கள்லாம் பண்ணிட்டு எழுந்துள்ள இருந்தாராம். அந்த ராமர் ராஜ்ய பாலனம் பண்ணச்சே இந்த ராமராஜ்யத்துல வியாலகிருதம் பயம் ந வியாதிஜம் பயம் தாசீது ராமே ராஜ்யம் பிரதாசதி. ராமர் ராஜ்யம் பட்டாபிஷேகம், அங்க ஒருத்தருக்கும் எந்த ஒரு துர்பிக்ஷமும் இல்லாத எல்லாரும் எல்லாம் சௌக்கியமா இருந்தாலும் அங்க வரச்சு. அப்ப பார்த்தா சர்வே மோதிதமே வாசீது சர்வ தர்ம பரோபவது சர்வம் முதிதமே வாசீது சர்வ தர்ம பரோபவது ராமமே வானுபசியந்த நாபியகிம் சன்னே பரஸ்பரம். ராமமே வானுபசியந்த ராமனையே பார்த்துட்டு இருந்தாளா, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் ஹிம்ச பண்ணிக்காத ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிதத்தையே பண்றவாளா இருந்தா அந்த ராஜ்யத்துல அப்படின்னா. ராமோ ராமோ ராம இதி பிரஜா நாம பவத் கதா ராமபூதம் ஜகத பூதி ராமே ராஜ்யம் பிரகாசதி. அந்த ராமர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணச்சே லோகத்துல இருந்துருக்குவா பிரஜைகள் மொத்தம் நித்தியம் கதையே என்னென்ன வார்த்தையே ராமர் வார்த்தை தானா, வேற வார்த்தை இல்லையா. இன்னைக்கு ராமர் அங்க போனார், இன்னைக்கு ராமர் இதை பண்ணார் அதை பண்ணு, ஒவ்வொருத்தர் இவாத்துக்கு வந்தேன் அவாத்துக்கு வந்தேன்னு இப்ப ஒன்னையும் சொல்லிட்டே இருந்திருக்கேடா. இந்த ராமர் ராமர் ராமர் ராமர்ன்ற அதே வார்த்தையா இருந்தாக்கா அப்படி எல்லாரும் சௌக்கியமா இருந்தா என்று அந்த ராமருடைய ஒரு சாசனத்துக்கு ராஜ்யம் எப்படி நடந்ததுன்றத வால்மீகி மகர்ஷி சொல்ற. இதுக்கு மேல அவரால் சொல்ல முடியல, ஏன்னா அவர் சடைச்சு போயிட்டாரு. எவ்வளவு சொல்றதுன்னு தெரியல, அதுக்கு எவ்வளவு சொன்னாலும் ஒரு மூலையில தான் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சுவாமி தேசிகன் தயாசத்துல சாய்க்கிற பிராயோதயே தொதனுபாவ மகாம்புராசம் பிரபுதயோபி பரம் தட சுவாமி தேசிகன் 100 ஸ்லோகத்தினால தயாசத்துக்கு சொல்லி முடிச்சுட்டான். தயாசத்துக்கு சொல்லி முடிச்ச பிற்பாடு இது தயாசத்துக்கு மாதிரி ஒரு பெரிய ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல இருந்து இறங்கி மூழ்கி முத்து குளிச்சுட்டு வரேன்னு சொல்ற மாதிரி இறங்கி போறாராம். இது பண்ணி நாம முடிச்சுட்டேன்னு சொன்ன உடனே கரையில ரெண்டு பேர் இருந்தாலாம், அவ ரெண்டு பேரும் கழுக்குன்னு சிரிச்சாலாம். யாரா ரெண்டு பேர் சிரிக்கிறாருன்னா அந்த சாட்சா திருவேங்கட முடியானும் அலுமேலும் உங்க தாயாருமா. என்னத்துக்கு சிரிக்கிறா அப்படின்னு கேட்டா, தயையினுடைய பிரபாவத்தை நீ சொல்லிட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிய, உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் சொன்னாலும் சொல்ல முடியாது, அதுக்கோசரம் சொல்லாதே நான் இருக்க முடியுமா, நான் சொல்றத நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன்னு சொல்றேன். அப்ப அவ சொல்ற பிராயோதயே தொதனுபாவ மகாம்புராசே பிரதேத பிரபுதயோபி பரந்தடத்தாஹ. வால்மீகி பகவானுக்கு பேரு. அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அதுலயும் எம்பெருமானுடைய தயா குணத்தை பத்தி சொல்லணும் சொல்லணும்னு பார்த்து அவர் ஒரு பெரிய சமுத்திரம் அது, அந்த சமுத்திரத்துல கரையிலேயே இருந்துட்டு இருக்காராம் பிராச்சேதச மகர்ஷி வால்மீகி பகவானே. நான் எந்த மூலைக்குன்னு சுவாமி தன்னை சாட்சிக்கிறார், தன்னை சொல்லிக்கிற. அந்த மாதிரி வால்மீகியே கை வாங்கிட்டாரு, என்னால முடியல அவருடைய மகத்து ராமருடைய இதை சொல்றதுக்குன்னு ஒரே வார்த்தையில முடித்துட்ட. அங்க ராமருடைய சாசனம் எப்படி இருந்து ராம ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா ஒரே ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டேன். ராமோ ராமோ ராம இதி பிரஜா நாம பவத் கதா ராமபூதம் ஜகத பூதி ராமே ராஜ்யம் பிரகாசதி. இது பெயர்பட்ட ராமாயண காவியம், இந்த ஆதி காவியம் இதுக்குதான் பேரு. இது வால்மீகினால பண்ணப்பட்ட இந்த ராமாயணத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ, யஸ்ருணோதி சதா லோகே நர பாபாத்திரமுச்சதே, யார் கேட்கிறாளோ கேட்கிறவாளுக்கு எல்லாம் பாப்பம் போயிடுமா. அவளுக்கு எல்லாம் என்னென்ன கேட்கிறாளோ ஐகமான பலன் கேட்டா ஐகமான பலன், பிள்ளை ஓணும்னா பிள்ளை, கல்யாணம் ஆனும்னா கல்யாணம், உடம்பு நோய் தீரணும்னா நோய் தீரும், பணம் ஓணும்னா பணம், என்ன ஐகமான பலன் என்ன கேட்டோ, தர்மமான மார்க்கத்துல என்னென்ன கேட்கிறோமோ அது எல்லாம் கிடைச்சிடுமா ராமாயண பாராயணம் பண்ணுமானாக்கா. அந்த ராமாயணத்தை கேட்டாலே போருமா, நாமளே பாராயணம் பண்ணாட்டா கூட போறாங்க. ராமாயணத்தை யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கெல்லாம் ஜெயம் நிச்சயமாக இருந்திருக்காளாம். ஸ்ரோதி ஐதம் காவியம் புற வால்மீகி நகரதாம் ஸ்ரத்தானோஜித க்ரோதான் துர்காண்யதிதரத்யதௌ. அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லா கஷ்டத்தையும் சுலபமா தாண்டிடுவாளா இந்த ராமாயண பாராயணம் பண்ணி ராமாயணத்தை கேட்டாள்னாக்கா. அதோடு மாத்திரமில்ல, அவளுக்கு இந்திரிய நிகிரகம் வரும், மோட்சாந்தமான ஐஸ்வர்யமும் அவளுக்கு வரும். அப்பேற்பட்டது பிராமணனா இருந்திருக்கவளுக்கு, பிரம்மவித்தா அவள்லாம், அவ வேதாந்தத்தை தெரிஞ்சவளா இருக்கலாம், க்ஷத்ரியாளா இருந்திருக்குவா ராஜ்யத்தை கிடைக்கும், வைசாலா இருந்திருக்கா நிறைய பணம் கிடைக்கும், சூத்ராளா இருந்திருக்குவா அவளுக்கு பகவத் சேவை நிறைய கிடைக்கும், இப்படி எல்லாம் இருந்திருக்கு. ராமாயணம் மாத்திரமில்ல, பக்தியா ராமஸ்ய ஏஜே மாம் சம்ஹிதாம் ரிஷினா கிருதாம் ஏலிகம் தீஹஜனரா தேஷாம் வாசஸ்திரிவிஷ்டபே. இந்த ராமாயணம் பாராயணம் பண்றது, ராமாயணம் கேட்கறதுன்றது மாத்திரம் இல்ல, இந்த ராமாயணத்தை யார் எழுதுறாளோ, ஸ்ரீராமதேவி எழுதினாலும் போருமா, அந்த யார் எழுதுறாளோ அவளுக்கு கூட சொர்க்கலோகன்றது காத்துட்டு இருக்கா, அவளுக்கு கூட மோட்சம் வருதுன்ற. எல்லாம் குடும்ப விருத்தி தனதாங்க விருத்தி ஸ்ரீயமுக்கா சுகமுத்தமஞ்ச சுபம் காவியமிதம் மார்த்தம் ஆப்னோதி சர்வாம் புவிதாத்ததித்திம் ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ருகம் புத்திகரம் சுபஞ்ச ஸ்ரோதவ்யமே ததே நிஜமேன சத்திஹி ஆச்சாம மோஜஸ்வரமிருத்தி காமைஹி. இது தீர்க்காயுஷை கொடுக்கும், இது ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல புகழை கொடுக்கும். அண்ணன் தம்பிகள் இருந்தாள்னா அவளுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய கிடைக்கும், நமக்கு நிறைய ஞானத்துல சத்வசத்துல போகும்படியான ஞானத்தை கொடுக்கும், படம் சுத்தமாக இருந்திருக்கிறது. இத்த எப்படி பார்க்கணும்னா நியமத்தோட கேட்கணும், கதை கேட்கிற மாதிரி கேட்கக்கூடாது, பட்டுண்டு கேட்கக்கூடாது, தூங்கிட்டு கேட்கக்கூடாது, இதை ரொம்ப பவ்யமா கேட்கணும், பரிசுத்தமா கேட்கணும், பல்ல தேக்காது கேட்கக்கூடாது, இது எல்லாத்தையும் வச்சுட்டு பவ்யமா கேட்கணும்ன்றதுக்காக சொல்றாரு. இப்படிப்பட்ட இந்த மாதிரி பண்ணி யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் என்று சொல்லி வால்மீகி பாகவன் இதனுடைய உபசம்ஹாரம் பண்ற. தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனி புங்கவம். இந்த ஒரு மாச காலமா உங்களுடைய ஒரு பிரேரணையினால அடியனுக்கும் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சு அதை சொல்லும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. உங்களுக்கு எல்லாம் நான் எப்படி தன்யவாதம் சொல்றதுன்னே தெரியல. அந்த ராமனிடத்துல பிரார்த்தனை பண்றது தவிர வேற எதுவும் சொல்ல முடியல. யார் யாரெல்லாம் இதை இப்ப கேட்கிறவாளா இருந்தாலும் சரி, அப்புறம் சமயம் ஒழியச்சே மொத்தம் கேட்கிறவாளாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இப்படி இதுக்கு ஒரு காரணகர்த்தாக்களாக இருந்திருக்காளோ, பேர்பட்ட ஒரு ஸ்ரீமத் ராமாயண பிரவச்சனத்துக்கு காரணமாக இருந்திருக்காளோ, அவ எல்லாருக்கும் அந்த சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுண அனுபவ சமேத்தராக இருந்திருக்கிற ராமச்சந்திரனுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு சகல சிரேயஸும் உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேற எதுவும் தெரியல. அந்த ராமனிடத்திலேயே நாம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். சுவாமி தேசிகன் மங்களாதாசனம் பண்ற அதே மாதிரி நாமனும் ராமனுக்கு நாம எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணுவோம். சதுர்முகேஸ்வர முகை புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிரகபேதினே. அப்பேற்பட்ட ராமனுக்கு ஒரு பிரணாமங்களை பண்ணிண்டு இந்த ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசத்தை நிறைவு செய்ய வேண்டும். ராமனுடைய அனுகிரகம் சர்வ பேருக்கும் கிடைக்கணும்னு மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏவமேதத்புனாவ்ரதம் மாக்ஷ்யாமம் பத்ரமஸ்து வஹாம் ப்ரவ்யாஹரத விஸ்வத்தம் பலம் விஷ்ணோ ப்ரவர்த்ததாம் லாபஸ்தே சாஞ்சயஸ்தே காம் குதஸ்தே காம் பராபவஹா ஏஷாம் இந்தீ வரஸ்யா மஹாக்ருதகே சுப்ரதிஷ்டிதாம் காலே வருஷது காவேரீவர்தீரங்கநாதோ ஜயதோ ஸ்ரீரங்கஸ்ரீஷ்டவர்ததாம் பிரஜாபிய பரிபாலயந்தான் மார்க்கேண மகிமகிதாஹுபிரமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மோகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமளமூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரிபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்ய ரூபாய மங்களம் பிதிருபக்தாய சததம் பிராதிருபிஸ்தீதயா நந்திதாகில லோகாய ராமபக்த சுபத்ராய மங்களம் சக்த சாகேதவாசாய சித்ரகூட விஹாரிணே தேவ்யாய சர்வயமினாம் தீரோதாராய மங்களம் சௌமித்ரிணாச சாமக்யாபபாணாதிதாரிணே தம் தேவ்யாய சதா பக்த்யா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமரசத்ரவே கிருத்ரராஜாய பக்தாய முக்திதாஜாஸ்து மங்களம் சாதரம் சபரீதத்த ஃபலபூதாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ரிக்தாய மங்களம் ஹனுமத்தமவேதாய ஹரீஷாபீஷ்டராயினே வாலி பிரமதனாஜாஸ்து மகாதீராஜ மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதோல்லங்கித சிந்தவே திதராட்சசராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதயா ராஜாதிராஜ ராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாதனபுனை மதாச்சாரிய புரோகமை சர்வை சபூர்வைராச்சாரியை சத்கிருதாயாஸ்து மங்களம்.